குழு நண்பர்களுக்கு வணக்கம். நான் மதுரையிலேருந்து டாக்டர் சித்தார்த். ஐயாவோட மேலே ஐயா மேலே போட்டிருக்க காணொலி பார்த்தேன். நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்புகள் உயர்த்துறதுனால எப்படி நம்ம பருவமழைகள் நம்ம வந்துட்டு எப்படி பெரிய பெரிய அளவில் நீராவி தொகுப்புகள் நம்ம உருவாக்கி எப்படி நம்ம பருவமழையவே நம்ம உருவாக்கணும் அப்படின்றத நம்ம ஐயா விளக்கி சொல்லியிருந்தார் பார்த்தோம். இதில் வந்துட்டு பெரும்பான்மை மக்களோட சந்தேகம் என்னென்னா, மரங்கள்னால தான் மரம் நடுறனால தான் மழை வருதுன்றத பெரும்பான்மை மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது, நம்ம குழுவில் இருக்க நிறையா பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு மூன்றாம் தர உண்மையாக இருந்தாலும் அதுக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்கிறதுக்கு நமக்கு சரியான ஒரு ஒரு நமக்கு ப்ரூஃப் அப்படின்னு நமக்கு இது நமக்கு கரெக்டாக அது விளக்கி இதனால தான் நமக்கு வந்துட்டு மழை பெய்யுது, வரப்புகள் உயர்த்துறதுனால தான் நமக்கு மழை பெய்யுதுன்றது நமக்கு நிரூபித்தாலுமே மரத்தினால மழை வருதுன்னு சொல்கிற உண்மையை வந்துட்டு நம்ம இல்லைன்னு நம்ம மறுத்து பேசுகிறதுக்கான விளக்கம் நமக்கு இன்னும் கிடைக்கல. அதை நம்ம ஐயா விளக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அமேசான் காடுகளாக இருக்கட்டும், நம்ம சிறப்புஞ்சின்ற இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வர்றது சிறப்புஞ்சியாக இருக்கட்டும், நீலகிரி மலைத்தொடர்கள், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், இங்கே எல்லாத்துலேயுமே மழைகள் பெய்யுது, புயல் மழைகள் பெய்யுது. இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக வரப்புகள் உயர்த்தவே இல்லை, ஆனால் இப்போயும் வந்துட்டு பருவமழை பொய்த்து பெருனாலும் புயல் மழையை வந்துட்டு பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த புயல் மலைக்கும் பருவமழைக்கும் வித்தியாசம் என்ன? மரங்கள் நடுறதுனால தான் மழை பெய்யுதுன்ற பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையை வந்துட்டு அது உண்மைதானா இல்லை அது பொய்னா எதனாலன்றதை வந்துட்டு கொஞ்சம் ஐயா கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.